கொடுக்கப்பட்ட நேரத்தை கேள்விக்கு சான்ஸ் கொடுங்க. முடிச்சுட்டு முபாகலான்னு சொன்னா நான் சொன்னேன், இப்ப அதுக்கு நீங்க என்னன்றத சொல்லணும். ஒன்று, நாங்க ஏற்கனவே அந்த ஒப்பந்த நேரம் சொன்னோம், தொடர்ந்து கதைக்கிற, அதாவது முபாகலாவுக்கு போறோம், முபாகலாவை காரணம் காட்டி கதைக்க மாட்டோம் சொல்லக்கூடாது. என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ நாங்க சொல்ற குற்றச்சாட்டுகளை கதைக்கணும். அதாவது நாங்க ஒப்பந்தத்துல சொல்லியிருக்கிறோம், முபாகலான் ஒன்று செய்தது வந்து இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய லேட் நாங்கள் நியமிச்சு தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். ஒரு விஷயத்த நாங்கள் தெரியப்படுத்தினோம், இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் முபாகலான் ஒன்று செஞ்சால் அதுக்கு போறோம் கதைக்க இயலாது அந்த விஷயங்கள், அதாவது அது போற மார்க்க விஷயங்கள் கதைக்க இயலாதுன்ற ஒரு சட்டம் இஸ்லாத்துல இல்லை. அதாவது நாங்கள் யாரோட முபாகலா செய்ததா இருந்தாலும் கலைக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன குற்றச்சாட்டுகள், என்ன மக்களுக்கு தேவையான விஷயங்கள், அந்த தலைப்புகள்ல கதைக்க ஓடும். அப்போ அதுக்கு முபாகலா வந்து நாங்கள் அதில் யாரா இருந்தாலும் உட்படுத்துறதா இருந்தா அதுக்கு பின்னால கதைக்காம இருக்கிறதுக்கு முபாகலா முடிஞ்சிட்டு தானே என்ற விஷயம் ஒருபோதும் முன்வைக்கப்பட மாட்டாது என்று யார் உத்தரவாதம் தராங்களோ அவங்கள்ட்ட நாங்கள் எனி டைம் முபாகலா செஞ்சு கொள்ளலாம். அப்படி இல்லை, யார்டையாவது நிலைப்பாடு முபாகலா செஞ்சா அதுக்கு பிறகு கதைக்கிறது இல்லை, அந்த மூர்த்தத்தோட கதைக்கிறது இல்லைன்னு சொன்ன மாதிரி முபாகலா செஞ்சா கதைக்கிறது இல்லைன்னு முடிவில் உள்ளவங்களோட நாங்கள் கதைக்க வேண்டிய டாபிக் நாங்கள் அன்றைக்கும் சொன்னது வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு டாபிக் வரும், அஞ்சு தலைப்புக்கள், அந்த தலைப்புக்கள்ல கதைச்சதுக்கு பிறகு தான் நம்ம முபாகலா செய்வோம். இதுல எந்த ஆப்ஷனோ உங்களுக்கு எது விருப்பமோ, அதாவது முபாகலா செஞ்சதுக்கு போறோம் நாங்க கதையை தொடரலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, முபாகலா செஞ்சு கொள்வோம் தான் அதுக்குள்ள டேட்டை நிர்ணயிச்சு கொள்வோம். அப்படி இல்ல முபாகலா செஞ்சா கதைக்க இயலாதுன்றது உங்களோட நிலைப்பாடா இருந்தா அது எங்களுக்கு மாத்தேடாது, அது நீங்க சரிப்பில ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்தீங்க, நாங்க சரின்னு காண்டத்தை ஏற்றுக்கொள்ளணும் நிர்பந்திக்கல. அதே அந்த அடிப்படையில முபாகலா செஞ்சால் அதுக்கு போறோம் கதைக்கிறது இல்ல, கதைக்க மாட்டோம், கதைக்க கூடாதுன்ற நிலைப்பாடு உங்களை இருந்தா அஞ்சு டாபிக்ல கழிச்சதுக்கு பிறகு தான் அந்த முபாகலா டேட் வைக்கப்படும். அப்படி இல்ல மார்க்கத்துல உள்ளவாறு குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் இல்ல முபாகலா செஞ்சா அதுக்கு பிறகு கதைக்க இயலாது, குர்ஆன் ஹதீஸ்ல எங்கேயும் எங்களுக்கு தெரிஞ்ச வரல இல்ல. அப்படி ஏதாவது ஆதாரங்கள் இருந்து காட்டி உண்மையா இருந்தா நாங்க ஏற்றுக்கொள்வோம். அந்த அடிப்படையில ரெண்டுல எதுன்ற உங்களோட நிலைப்பாட்டை சொன்னால் முபாகலா எப்ப வைக்கிறது, காய்ச்சி முடிஞ்சு வைக்கிறதா முந்தி வைக்கிறதா அந்த முடிவுக்கு வரலாம். அதை தயவு செஞ்சு அதை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன்னா

தெளிவாக சொல்றோம், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்குமான முபாகலா இருக்கிற ஒளிய கதைச்சி கொண்ட விஷயம் பொய்யா உண்மையா அனுப்பி இஸ்லாம் இல்லை. அது நீங்க எப்படி விளங்குவீங்கன்னு தெரியாது. நான் தெளிவாக நாங்க இதை சொல்றோம் வந்து, நீங்க அதாவது நாங்க உடன்பட்ட சில முக்கியமான கருத்து முரண்பட்ட விஷயங்கள் இருக்கு, இதுகள்ல கதாவது உங்களுக்கு முபாகலா இருக்கு தடை இல்லை என்று நாங்க இதை காரணமா காட்ட மாற்றோம் வாக்குறுதி தந்தா நாங்க டேட் வைப்போம். அப்படி வாக்குறுதி இல்லாட்டி பேச்சுவார்த்தையில முடிஞ்சு நாங்களே உங்களை கூப்பிடுவோம். நிசாபம் இதுல எது விருப்பத்தை நீங்க தேர்வு செய்யும். நீங்க எனக்கு ஓடர் போட வராதிங்க. எப்படி நீங்க எனக்கு கட்டுப்பட்டு இல்லையோ நான் உங்களுக்கு கட்டுப்பட்டு இல்லை. நீங்க வேற ஜமா ஜமாத்துக்கு வெளியே போனோம் சரியா, நீங்க வந்து ரெண்டு ரவுண்டுக்கு மூட்டிக்குவாங்க. அதான் நீங்க உங்களுக்கு ஒரு நன்றி முடிச்சு வந்துருப்பீங்க. நாங்க அதை காய்க்காம நாங்க டைம் வச்சுக்கா இருப்போம் அப்படின்னு நாங்க டைம் வச்சுக்கா நிப்பாட்டி நாங்க டைம் வச்சு எதையும் கலைப்போம். இல்லாட்டி அந்த ஒருத்தர் ஒருத்தர் மாறிப்படுவது நாங்க டைம் வச்சு என்ன கலைப்போம். இல்லாட்டி கேள்வி பதில் நடத்துவோம். ஒப்பந்த சரியா, இப்ப நான் தெளிவா சொல்றேன். நான் வந்து உங்களிடம் எங்களை விட சிறந்த சத்தியம் இருந்தால் அதனை கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் அவர்கள் தெளிவாக மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றார். அந்த அடிப்படையில தெளிவாக அவங்க இருக்கிற சிறுக்க நிரூபிக்கத்தை நாங்கள் கூப்பிடுறோம். ஒவ்வொரு தலைப்பிலையும் தலைக்க வாரதா இல்லையாடுங்க. இல்லாட்டி அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றுகின்றவர்கள் என்று குர்ஆன் வசனத்தில் உள்ள என்றதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒப்பந்தத்தின்படி நேரம் வந்து உண்டோ கேள்வி பதில் நடத்துவோம். அப்படி இல்லாட்டி நேரம் லிமிட் பண்ணி கதைப்போம். அதுவும் இல்லாட்டி என்ன செய்ய ஒன்று முடிவத்தை நீங்க சொல்லுங்க. டேட்டா இருக்காத இங்க இருக்கல, இங்க ஒப்பந்தத்தில் இருக்கி வாசிங்க, ஒப்பந்தத்தில் வாசிங்க. லட்சம் கலந்துரையாடல் தொடர வகை தேவை ஏற்படும் ஒப்பந்தம். நாங்க ஒப்பந்தம் செஞ்சது அடுத்த கலந்துரையாடல் அதுதான் சொல்றேன். விரும்பல நீங்க விரும்புறீங்க, நீங்க நடுநிலையா தரீங்க. ஒப்பந்தத்தில் உள்ள தேர்ந்த நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தது தானே ஒரு ஒப்பந்தம். கலந்துரையாடல் அதாவது நீங்கள் ரெண்டு பேரும் இவற்றை பொறுப்பு என்னண்டா, முதலாவது டைம் கீப்பர் சரியா, அதையும் தாண்டி இப்ப வேற விஷயத்தையும் போகுது சரியா. அதால வந்து அப்ப அடுத்த விஷயம் அது கலந்துரை உங்களுக்கு முடிச்சுக்கிற விஷயம். நாங்க அன்றைக்கு கலந்துரையாடல் செஞ்ச மாதிரி என்ன விஷயம் மக்களுக்கு தெரிய வராது. கதை முடிஞ்சிரு, நவீன முபாகலா செஞ்சதானே ஏற்கனவேயும் நடந்தது என்ன விஷயம் தெரிய வராது. பகிரங்கமா ஒவ்வொரு விஷயத்தை உடச்சி உடச்சி உடச்சு நாங்க கலப்போம். அப்ப மக்களுக்கு தெளிவு வரும், அதுதான் எங்கட்டு நோக்கம். Thank you.